ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நம. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சூக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இன்றைய பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்கிற பாட்டு. இத சுவாபதேச அர்த்தம் இதுக்கு நன்னா வரணும்னா, நோற்றுச் சுவர்க்கம் வாசல் திறவாதார் மாற்றமும் தாரார் புகுகின்ற அம்மனாய்ன்னு அதை அன்வயப்படுத்திட்டோம்னா அது சுவாபதேச அர்த்தம் தெள்ள தெளிவா வரும். நோற்றுச்சுவர்க்கம் கர்மயோக ஞானயோக பக்தியோகாதிகளை செய்வதென்பது நோற்பது. இந்த நோன்பு மோக்ஷம் என்ற ஒரு புருஷார்த்தத்தை அடைவிக்கும். இங்கு பரமபதமான மோக்ஷம் ஸ்வர்க்கம் என்ற பதத்தினாலே சொல்லப்படுகிறது. ஸ்வர்க்கம் என்பது இந்திரலோகத்துக்கு உட்பட்டதுதானே, அது எவ்வாறு மோக்ஷமாகும் என்ற கேள்வி எழுவது மிக நியாயமே. தொண்டடிப்புடியாழ்வார் இந்த மோக்ஷத்தை இந்திரலோகம் என்றே சொல்லுகிறார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன்னு இந்திரலோகம்ங்கிற பதத்தை தொண்டடிப்புடியாழ்வார் தன்னுடைய திருமால இரண்டாவது பாசுரத்திலேயே மோக்ஷத்தை குறிப்பிடுவதற்காக குறிப்பிடுகிறார். இப்போ பக்தியோகம் பண்ணி பரமபதத்தை அடைபவனை காட்டிலும் சரணாகதி பண்ணி அதனாலே மோட்சத்தை அடைபவன் உயர்ந்தவன் என்பதை இந்த பாசுரம் நமக்கு தெள்ள தெளிவாக காண்பிக்கிறது. சரணாகதி பண்றவன் அவன் எதை அபேட்சிக்கிறான், எதை விரும்புகிறான்னா அதனுடைய பலமான அந்த மோக்ஷ சாதன அனுஷ்டானமின்றியே பெறுபவன் பிரபன்னன். அதனாலே அவன் உயர்ந்தவன். இவன் பண்றதெல்லாம் என்ன, ஒரு க்ஷணகாலத்தில் ஆச்சாரிய முகேன அந்த பிரபத்தி அல்லது சரணாகதி அல்லது பரநியாசம் என்கிறதான ஒரு கிருத்தியத்தை பண்றான். கீதையிலேயும் பகவான் சரமஸ்லோகத்தை சொல்லும்போது அர்ஜுனனுக்கு இதைத்தான் ஸ்பஷ்டமா அவனுக்கு வெளிப்படுத்தியிருக்கான். சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுஷஹான்னு. இப்போ நோற்று சுவர்க்கம் என்பதனாலே இந்த பக்தியோகம் அதுக்கு உள்ளீடான கர்மயான யோகாதிகளாலே வைகுண்டம் புகுவனை காட்டிலும் இந்த சரணாகதிங்கிற ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன் உசந்தவன் அப்படின்றத இந்த பதம் காண்பிக்கிறது. வாசல் திறவாதார் மோக்ஷத்துக்கு காரணமான அதாவது அதனுடைய துவாரமான வாசலான பக்தி யோகத்தை அனுஷ்டிக்காதவர்கள் இங்கே வாசல் திறவாதார் என்ற பதத்தினாலே ஆண்டாளாலே சூட்டப்படுகிறார்கள். மாற்றமும் தாரார், அதாவது மாற்றமாவது தடங்கள் இல்ல தடை. இப்போ பிரபன்னனுக்கு மோக்ஷமடைவதற்கு எது தடையா இருக்கு? அந்த பகவன் நிக்ரகம், அதாவது நம்மளுடைய பாபங்கள். இப்போ மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தூக்கிய ஊழ்வினையும், அந்த ஊழ்வினை தான் நம்மளுடைய பாப புண்ணியங்கள், அதுதான் நமக்கு மோட்சத்தை அடைய ஒட்டாமல் தடுக்கிற தடை. இது நம்மளுடைய சிற்றின்பமும் அஞ்ஞானமும் தான் இந்த தடை. இது பிரபன்னனை மோட்சம் சென்றடைய முடியாதபடி தடுக்கிறது. இப்போ பிராமணனாலே கொல்லப்படுபவன் மோட்சம் ஒரு காலம் அடையமாட்டான்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா பிராமணனால் கொல்லப்பட்ட ஜடாயு மோட்சம் அடைந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இப்போ ராவணனான பிராமணனாலே கொல்லப்பட்ட ஜடாயு எப்படி மோட்சத்துக்கு போனான்? இதைத்தான் நாம சுவாமி தேசிகன் சாபாதிர்வாவ் உபநிபதிதான்னு சொல்றார் நியாய சித்தாஞ்சனத்தில். இப்படி இந்த பிராமணனாலே கொல்லப்பட்டவன் மோட்சத்தை அடையமாட்டான் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அது விதி விகிதமாயிருந்தாலும் கூட, அதுக்கு இந்த பிரபத்தி பண்ணிண்டவனுக்கு அது ஒரு எக்ஸெப்ஷனாக ஆகிறது. புகுகின்ற அம்மனாய் மோக்ஷத்தை அடையும் எஜமானனே, அம்மா அம்மன்னா எஜமானன் அர்த்தம். அம்மனாய்ங்கிற பதத்தினாலே ஹே எஜமானனே என்றார். இப்போ புகுகின்ற அம்மனாய்ங்கிறதுனாலே அந்த மோக்ஷத்தை அடைகின்றவனான எஜமானனே, அவனை பகவானே வந்து எதிர்கொள்ளாராம். வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பீரின் பத்து அடியோடு இருந்தமைன்றார் நம்மாள் வாரம் தன்னுடைய பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி கடைசியில. நாற்றத்துழாய் முடி, நாற்றம் என்றால் வாசனை மனம். இது இந்த இப்ப தமிழ்ல இந்த நாற்றம்னாலே நம்ம துர்வாசனை, அதைத்தான் ஒரு துர்மணம் இருக்கே அதைத்தான் நாற்றம்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல நாற்றம் என்றாலே நல்ல வாசனைன்னு தான் அர்த்தம். இப்படி நல்ல வாசனை உடையது தூடாய் துளசி, அதை தன்னுடைய முடியிலே சூடிக்கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதனாலே துளசி மாலையை தன்னுடைய சிரசிலே சூடிக்கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளிலே சரணம் புகுந்தவனுக்கு கட்டாயம் மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று அவனே சொல்லுகிறான், அவனே சபதம் பண்ணிருக்கான். இது பகவான் செய்து கொள்வதான சங்கல்பம், அது விரதம். அததான் இந்த நோன்பு நமக்கெல்லாம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியல அதனாலே நாம பிரபத்தி அனுஷ்டிக்கிறோம், அது நமக்கு நோன்பு. பகவானுடைய நோன்பு என்னன்னா, என்னை எவன் சரணாகதி செய்து என் திருவடியை பற்றினானோ அவனை ஒரு காலம் விடமாட்டேன், அவனை எனக்கு சமமான பரம்சாமியம் பெய்தின்னு எனக்கு சமமான ஆனந்தத்தை அவனுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிறது பகவானுடைய சங்கல்பம், அவனுடைய விரதம். சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு அதை ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே ஸ்ரீராமபிரான் வெளியிடுறார். இப்போ சத்தியம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பவித்திரமான வஸ்துவை தலையில் வச்சுக்கிண்டு சத்தியம் பண்ணணும். இப்போ கோர்ட்டில் கூட நாம் பார்க்குறோம், கீதையோ கீத வசத்தை வச்சுட்டு அதுல அவனை சத்தியபிரமாணம் சாட்சிகளையோ குற்றவாளியோ யாரையோ சொல்ல சொல்றான். அதனால சத்தியம் பண்ற போது பவித்திரமான வஸ்துவை தள்ள வச்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ தசரதன் கையேயின் தள்ள வச்சுட்டு ரெண்டு வரங்கள் தருவதாக சொன்னான் அல்லவா, அந்த சத்தியம் அவன் அப்படி பண்ணதை நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். அதனாலதான் அந்த கொடுத்த வாக்க மீற முடியாத அந்த கைகேயவனிடத்துல ரெண்டு வரம் கேட்கும்போது ஆழிசூடு உலகமெல்லாம் பரதனே ஆளனி போய் தாழரும் சடைகள் தாங்கி பூனி வெங்காலனன் நீ புண்ணிய நடிகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசனன் நாள்னு ராமன்ட கைகே சொல்றா இல்லையா, அந்த மாதிரி நாற்றத்துழாய் முடி நாராயணன். இந்த நாராயண பதத்துக்கு சர்வரக்ஷகன், சர்வசரீரி, சர்வ ஆதாரன், சர்வ ஜகத்காரண பூதன், சர்வசேஷி, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு இந்த நாராயண பதத்துக்கு. அப்படிப்பட்ட அந்த சர்வரக்ஷகனான, சர்வசரீரியான, சர்வ ஆதாரனான, சர்வ ஜகத்காரண பூதனான, சர்வசேஷியான அந்த ஸ்ரீமானான நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும். இந்த ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்வம் எந்த ஜீவாத்மா தங்கிட்ட அது இருக்கிறதா நினைச்சுகின்றிருக்கோ அது நினைக்க வேண்டாம், அது சத்தியமா எல்லாருக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட ஆகிஞ்சன்யமும் அனன்யகதியும் நிரம்பி உள்ள ஜீவாத்மாக்களான நம்மால், இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் நம் மால்னு அதை ரெண்டா பிரிச்சுக்கணும். மால் என்றால் நம்மை மயக்குறச் செய்பவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நம் ஐஸ்வர்யம்னு அர்த்தம். நம் மால்னா நம் ஐஸ்வர்யம், நம் மால் நம்மால்னா பகவான் அர்த்தம், விஷ்ணுன்னு அர்த்தம். அப்போ நம் மால்னா நம் இறைவனான விஷ்ணுன்னு அர்த்தம். அவனை போற்ற துதிக்க அவனுடைய திருவடிகளிலே பரசமர்ப்பணம் பண்ண பறை தரும், மோக்ஷத்தை கொடுப்பான். சாஸ்வதமான தனது திருவடிவாரத்திலே கைங்கரியத்தை ஜீவாத்மாக்களுக்கு பிரசாதிப்பான். இது துவயமந்திரத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக வருது. ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்யே. மந்திரங்களை நேராக சொல்லக்கூடாது, அதனால கொஞ்சம் விட்டுட்டு நடுப்புற ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றது நம்ம பெரியவா வழக்கம். ரெண்டாவது விதத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு இந்த பூர்வகண்டத்திலே நம்மளுடைய உபாய அனுஷ்டானத்தையும் உத்தரகண்டத்திலே நமக்கு எம்பெருமான் பிரசாதிப்பதான அந்த உபேயத்தையும், அதாவது அவனுடைய திருவிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் இருக்கே அதையும் சொல்றார். புண்ணியனால் எம்பெருமான் தர்மமே வடிவானவன், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கொடுத்த வாக்கை என்றுமே தவறாதவன், சத்தியசந்தன் அவன், சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான். இப்போ பக்தியோகம் முதலான கஷ்டமான உபாயங்களை அனுஷ்டிக்க முடியாதவனான ஏ அர்ஜுனா, நீ மாம் ஏகம் சரணம் விரஜ என்னை ஒருவனையே சரணாக பற்று. அப்படி நீ பற்றுவாயேயானால் அகம் நான் த்வா உன்னுடையதான சர்வ பாபேபியஹா எல்லா பாபங்களையும் மோக்ஷயிஷ்யாமி உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். விடுவிப்பேனோ மாட்டேனோங்கிற கவலை உனக்கு வேண்டவே வேண்டாம், நிச்சயம் விடுவிப்பேன், அதனால நீ கவலைப்படுறத விடு, மா சுஜஹா கவலைப்படாதேன்னா. இது நாற்றத்துழாய்முடி நாராயணன், நம்மால் போற்ற பறை தரும். பறை என்றால் இங்கே மோட்சம். அப்படிப்பட்ட அந்த தர்மமே வடிவான கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்றதான அந்த புண்ணியனாலே நமக்கு நிச்சயம் மோக்ஷம். நம்ம மோக்ஷம் அடைகிறத பற்றி நமக்கு கிஞ்சித்தும் பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். அதனால தான் கவலைப்படாதேன்னா. கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்படி எப்படிப்பட்டவன், பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தந்தானோ. இந்த கும்பகர்ணன் யாரு? ஸ்ரீமத் ராமாயணத்தில் அந்த மூணு சகோதரர்கள் இருக்காளே, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இந்த ராவணன் ரஜோகுணத்தை தன்னிடத்திலே கொண்டவன். இந்த கும்பகர்ணன் தமோகுணத்தை தன்னிடத்திலே கொண்டவன். விபீஷணன் சத்துவகுணத்தை கொண்டவன். இந்த ராமாயணம் இந்த திருகுணங்களையும் ஒவ்வொன்றையும் பிரத்யேகமாக கொண்ட மூன்று சகோதரர்களை காட்டுகிறது. இப்போ ராமனிடத்தில் ரஜோகுணமும் கும்பகர்ணனிடத்தில் தமோகுணமும் விபீஷணத்திலே சத்துவகுணமும் உள்ளதாக காட்டப்படுகிறது. தூக்கத்திலேயே ஆழ்ந்து ஈடுபட்டு விஷய சுகங்களின் சுவையையே அறியாதவன் இந்த கும்பகர்ணன். அப்படிப்பட்ட தமோகுணம் ததும்பிய அந்த கும்பகர்ணன் பண்டு ஒரு நாள் தபஸ் பண்ணான். மூணு பேருமே தபஸ் பண்ணான். அண்ணா தம்பி மூணு பேருமே தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணி சதுர்முக பிரம்மாத்துல வரம் கேட்கும்போது எனக்கு நித்தியத்துவம் வரணும் அப்படிங்கிற கேட்கறது நித்ரத்துவம்னு விட்டான். அந்த உச்சரிப்பு சரியா இல்லாததுனால பிறண்டு போனதுனால தனக்கு மிருத்யுவை தானா தேடிண்டவன் இந்த கும்பகர்ணன். அப்படிப்பட்ட அந்த பண்டு ஒரு நாள் அவன் செய்த அந்த தபஸினுடைய விளைவாக கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான். இப்போ அவனுடைய செயல் எப்படி இருந்ததுன்னா, சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்திருப்பான், சாப்பிடுவான். இப்படியே சரீரத்தை வளர்த்தவன். அதனால அவன் இந்த ராவணன் போட்ட செஞ்சோற்று கடனுக்காக ராவணன் செய்யறது பச்ச அயோக்கியத்தனம், அது அதர்மம்னு தெரிஞ்சும் கூட அந்த அதர்மன் அதர்ம பக்கத்தில் நின்றுகின்று அந்த ராவணனுக்காக சண்டை போட்டான். அதனாலே அவன் யமனுடைய வாயிலே தானே வலியனா போய் விழுந்தான்றாள் ஆண்டாள். அதுதான் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இப்போ உன்னிடம் தோத்து போட்டான். கும்பகர்ணனுக்கும் இந்த பாடலிலே சொல்லப்படுற ஜீவாத்மாவுக்கும் ஒரு போட்டி வந்துதான். அந்த போட்டியில என்ன போட்டின்னா, யாரு அதிக நாழி தூங்குறான்னு. இப்போ கும்பகர்ணன் இவங்கிட்ட தோத்து போட்டானா, அபஜயம் அடைந்து இப்போ தோத்து போனவ ஜெயிச்சவாளுக்கு பரிசு கொடுக்கணுமோனோ. அதனால என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட இந்த தூக்கம் தான் இருக்கு, இந்த ஏன் தூக்கத்தையும் சேர்த்து நீயே வச்சுக்கோன்னு கொடுத்தானா. அதனால அந்த தூக்கத்தை நீ ஜெயிச்சதுனாலே உனக்கு பரிசா கொடுத்துட்டானோ அப்படின்றார். தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இப்போ பெருந்துயிலாவது என்னன்னா, சத்துவகுணத்தை மறந்து தமோகுணத்திலேயே ஆழங்கால் பட்டிருப்பதான ஒரு செயல். பகவானை அனுபவிப்பதை விட்டுவிட்டு ஹேயமான பிராகிருத விஷயாதிகளான சிற்றின்பம் முதலவைகளிலே ஈடுபடுதல் பெருந்துயில். ஆற்றனந்தருடையாய், இங்கே ஆற்றுவதாவது ஒரு எதிரிடையான செயல். இப்போ பாலோ காஃபியோ அது சூடா இருந்தா என்ன பண்றோம், அதை ஆற்றுறோம். ஆத்துனா அந்த சூடான காஃபி அல்லது பால் என்ன ஆறுது, அதுக்கு எதிரடையான குளிர்ச்சியை பெறுகிறது. அப்ப ஆற்றுவதாவது அதனுக்கு எதிர்மறையான ஒரு செயலை அது அந்த குணத்தை அதுக்கு அதை கொள்ளும்படியாக நாம் பண்றதுக்கு பேரு ஆற்றுவது. அப்போ இந்த அனந்தலாகிற எம்பெருமானை மறக்கடிக்கிற விஷயங்களை பெருந்துயில் ஆற்ற அனந்தலுடையாய். இப்போ இந்த எம்பெருமானை மறக்கடிக்கிற விஷயங்கள் இருக்கே அது ஆற்றும். அது ஆற்றுறதுன்னா அதுக்கு எதிர்மறை என்ன? எம்பெருமானை அடைய செய்யும். எம்பெருமானை பற்றி சதாசர்வகாலம் மனது சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை உடையாய், அந்த சக்தியை கொண்டவனான ஹே ஜீவாத்மாவே, அருங்கலம் நீதான் சத்பாத்திரம், நீதான் எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தமானவன், நீதான் அவனுடைய ஹிருதயங்கமன். அதனால பகவான் தனது மார்பிலே இவனை கௌஸ்துபமணியாக வைத்துக் கொள்கிறான். குருடன் மணிவரமாக பொன்றாமூல பிரகிருதி மருவாகனு ரகசிய திரைசாரத்திலே சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. இப்படிப்பட்ட அந்த ஆற்ற அனந்தலுடையதான அருங்கலமான அந்த எம்பெருமான் தனக்கு ஆத்மாவாக தனக்கு ஹிருதயங்கமனாக எவனை கொள்கிறானோ அப்படிப்பட்டவன் தேற்றமாய் வந்து ரஜோதமோ குணங்கள் கலசாததான சத்துவகுணத்தினுடைய, அது சத்துவம்தான் உன் புத்தியில் இருக்கு, ரஜோகுணம் தமோகுணம் இல்லை, அப்படிப்பட்ட மிக மிக தெளிவை உடையவனாக வந்து திர. இப்போ திர என்றால் ஆத்ம ஞானத்தை பெற முயற்சி பண்ணுவது. இப்போ நிஜ வாழ்க்கையிலுமே நூற்று சுவர்க்கம் புகுந்தவர்கள் ரெண்டு பேர் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில். ஒத்தர் மகாபூர்ணர் என்று அழைக்கப்படுகிற பெரிய நம்பிகள், மற்றொருவர் குலசேகர ஆழ்வார். இந்த பெரிய நம்பியை பற்றி யதிராஜ சப்ததியில நம் தூப்புல் வளலாம் சுவாமி தேசிகன், தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாசிரயே ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோர் அபூரியதமனோரதான் உத்கோஷிக்கிறார். அதனாலே இங்கே நாம் இதை எப்படி வச்சுக்கணும்னா, வாக்கிய குரு பரம்பரையிலே பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பியை வைத்துக் கொள்ளணும். பெரிய நம்பிக்கு அதாவது பாஷ்யக்காரருக்கு ஐந்து ஆச்சாரியர்கள் சொல்லுவார். இப்போ அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது, யாரை பிரதம ஆச்சாரியனாக கொள்ளுவது? இப்போ ஒருத்தர் ஏழு பேர்த்த காலட்சேபம் பண்ணுறான்னு வச்சுக்கோம். இப்போ யார் அவர் வந்து பிரதானமான ஆச்சாரியராக வச்சுக்கணும் அப்படின்றதான ஒரு சங்கை ஏற்படும் போது, ஒரு சந்தேகம் வரும்போது, அதுக்கு சாஸ்திர மூலமாக என்னென்ன பதில் சொல்றதுங்கிறத நம்ம ஸ்ரீவா ஆராய்ஞ்சா. அதில் எவன் ஒருவன் இவனை வைஷ்ணவனாக ஆக்கினானோ, நாம் வைஷ்ணவனாக எப்போ ஆறோம்? நமக்கு அந்த பஞ்ச சம்ஸ்காரங்களாகிறது, இந்த சமாஷணாகிறது, அப்போ பஞ்ச சம்ஸ்காரம் நமக்கு எந்த ஆச்சாரியன் பண்ணி வச்சானோ அவன்தான் முதன்மையானவன் ஆச்சாரியர்களிலே அப்படின்னு ஒரு பட்சம். ஆனால் இன்னொரு பட்சம் இதை ஒத்துக்கலை. இது வைஷ்ணவன் ஆனால் மட்டும் போருமா? அவனுக்கு பரம்போத பிராப்தி வேணாமா? அப்போ சாஸ்வதமான எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியமான அந்த பரமபதத்தை நமக்கு அடைய செய்தவர்கள் யார், நம்மை அடையும்படியாக செய்தவர்கள் யார்னா, நமக்கு பரநியாசம் அல்லது பிரபத்திய பண்ணாரே அந்த ஆச்சாரியன், அதனாலே அவரே முதன்மையானவர் அப்படிங்கிறத ஒரு சாரார் சொல்றார். இப்போ இந்த சமாசனாச்சாரியனோ சத்தியா இல்ல நமக்கு பரநியாசம் பண்ணி வச்சாரு, பரசமர்ப்பணத்தை பண்ணி வச்சாரு அந்த ஆச்சாரியார் ஒஸ்தியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நடாதூர் அம்மாள் அவருடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கு. பிரபன்ன பாரிஜாத்தம்னு ஒரு ஸ்ரீகோஸ்தர் எழுதினார். அதில் இந்த ரெண்டு ஆச்சாரியர்களை காட்டிலும் எவன் காலக்ஷேப ரூபமாக ஆத்ம ஞானத்தை தன் சிஷ்யனுக்கு பிரசாதித்தானோ அவனே ஆச்சாரியர்களே சிரேஷ்டர். அவனைத்தான் முதன்மையாக ஆச்சாரியராக நாம் கொள்ள வேணுங்கிறது அவருடைய கொள்கை. இப்போ சமாஷ்ணாச்சாரியன் ஒஸ்தியா, பரநியாசம் பண்ணி வச்ச ஆச்சாரியன் ஒஸ்தியா, இல்லை நமக்கு காலக்ஷேபம் பண்ணி அத்தியாத்ம ஞானத்தை அபிவிருத்தி பண்ணானே அந்த ஆச்சாரியன் ஒஸ்தியா, இப்படி இந்த மூன்று ஆச்சாரியர்களிலே யார் முதன்மையானவர் அப்படின்னு நாம் ஒரு விசாரம் பண்ணா எந்த முடிவுக்கு வருவோம்? நமக்கு என்ன பாஷிக்காரருக்கு அந்த சந்தேகம் வந்தபோது திருக்கட்சி நம்பிகள்கிட்ட கேட்டு திருக்கட்சி நம்பிகள் சாக்ஷாத் வரதன் காஞ்சியில வரதங்கிட்டயே நேராக போய் விண்ணப்பம் பண்ணி அந்த பெருமாளே பதில் சொல்ல கேட்டார். இப்போ நாம் இந்த சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இல்லை நமக்கு அந்த பாஷியக்காரருக்கு கிடைச்ச மாதிரி திருக்கட்சி நம்பி கிடைப்பாரா கேட்கறதுக்கு? அதனால இதில் அவாவா என்னென்ன மாதிரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளோ என்னென்ன இதோ இப்போ பொதுவாகவே இப்போ நாம் தற்காலத்தில் இருக்கிற இந்த முனித்திரிய மடை ரெண்டு தானே சம்பிரதாயம் இல்லை. தென்னாச்சாரியால் அவ பண்ணுறது அந்த பிரபத்தியை பண்ணிக்கிறது இல்லை, அதனால் அந்த பிரபத்தி பண்ண ஆச்சாரியன்ங்கிற பற்றி அந்த கொஸ்டின்னு எழாது. இப்போ பரவலாக பலராலே ஒத்துக்கொள்ளப்பட்டதான விஷயம் என்னென்னா சமாஷ்ணம் பண்ண ஆச்சாரியனை விட பிரபத்தி நமக்கு பண்ணி வச்சாரே அந்த ஆச்சாரியன் ஒசக்திங்கிறது தான் நம்ம பூர்வர்களிலே அதிகமானவர்கள் கை கொண்டது. அதையே நாமும் அப்படியே வச்சுப்போம். ஏன்னா ஒரு டெமோக்ரஸியில் அது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எதை சொல்கிறாலோ அதுதானே எடுத்துக்கணும். அந்த மாதிரி இப்போது நிறையா பேர் இந்த பரநியாசம் பண்ண ஆச்சாரியன் தான் சத்தின்னு சொல்கிறார், அதனால் அதையும் எடுத்துப்போம். அம்மனாய் அப்படின்னு சொல்றது குலசேகர ஆழ்வாரை. இப்போ ஆழ்வாரில் ஒருத்தர் எழுப்பணுமே, அதனால அந்த வாக்கிய குரு பரம்பரையிலே பெரிய நம்பியையும் ஆழ்வார்களிலே குலசேகர ஆழ்வாரையும் எழுப்புவதாக அமைகிறது இன்றைய பாசுரம். இந்த குலசேகர ஆழ்வாரின் நோன்பு அது என்னன்னா பகவானுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது. இவர் பெரிய ராஜா, ராஜாவான இவர் அல்லிமாமலர் மங்கைநாதன் அரங்கன்மையடியார்கள் தம் எல்லையில் அடிமைத்திரத்தினில் என்றும் மேவு மனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லினின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரேன்னு பெருமாள் திருமொழியில இரண்டாம் பத்தில் சாற்று பாசுரமா சொல்றார். அதனாலே இவருடைய நோன்பு எம்பெருமானுடைய அடியவர்க்கு அடியவனாகத்தான் இருப்பது. ஏழடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் இராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப் பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனேனர். இங்கே ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் உன் ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி. ஏற எடத்தவன் யாரு? கிருஷ்ணன். ஏழு ரிஷபங்களை என்ன பின்னைக்காக எழுதினான். ஏனமாய் நிலம் கீண்டவன் யாரு? வராகப் பெருமாள். முன் இராமனாய் இருந்தது யாரு? எம்பெருமான் ராமன். மாரடத்ததும் மண்ணளந்ததும் மல்லணந்தவன் யாரு? திருவிக்கிரமன். இப்படி இவர்களுடைய கீர்த்தனைகளை சொல்லிப் பாடி வன் பொன்னி பேர் ஆறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு. இப்போ அந்த மத்திய காவேரி, காவேரி மத்திய என்றாலும் அந்த மாதிரி அந்த ஸ்ரீரங்கள், பொன்னி நதிங்கிறது காவேரி. அந்த காவேரியில் ஜலம் பெருகினா எப்படி ஜலம் ஓடி வருமோ அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய அவதாரங்களில் அவன் பண்ணதான சீலை சொல்லி பாடி பாடி இந்த அடியவர்களுடைய கண்ண நீர் அந்த கண்ணிலேருந்து தாரதாரையாக பெறுகிற ஜலம் இருக்கே, அது இந்த அரங்கன் கோயில் திருமுற்றத்தையே சொத சொதன்னு சேரா பண்ணிவிட்டான். அந்த சேற்றை தன் சிரசுக்கு எவன் ஆபரணமாக கொள்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த பாகவதோத்தமன்னு ரொம்ப அத்தியற்புதமாக சர்வ நிச்சயமா ஒரு செய்தியை நமக்கு சொல்றார் பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார். அப்போ முமுக்ஷுவான பிரபன்னர்களாகிய நமக்கு நம்முடைய சிரசுக்கு எது மிகச்சிறந்த ஆபரணம்னா இந்த தொண்டர் சேவடி செழும் சேறு இருக்கே அதைத்தான் நாம் சென்னிக்கு அணிய வேண்டும். அதுதான் நமக்கு தலைக்கு ஆபரணம் கிரீடமன்னு ராஜா சொல்றார். அதாவது ஆழ்வார்களிலேயே ராஜாவா இருந்தவர் யாரு? இந்த குலசேகர ஆழ்வார் தான். அதனாலே இந்த குலசேகர ஆழ்வார் தனக்கு கிரீடம் வசத்தி இல்லே, இந்த சேருசை அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி அவளுடைய அந்த கால் அடிப்பட்டதான குழகுழன்னு இருக்கிற அந்த ஜலத்தோடு சேர்ந்த மண்ணும் இதுவும் சேர்ந்த சேர் இருக்கே அதுதான் தன்னுடைய சென்னிக்கு ஆபரணம்னு சொன்னா இவரை காட்டிலும் அடியவர்களிடத்திலே அந்த பிரீத்தியை கொண்ட ஆழ்வார் மற்றவர்கள் இல்லை என்றே நிச்சயமாக நாம் சொல்லலாம். இதுதான் குலசேகர ஆழ்வார் நோக்கின்ற நோன்பு. அது பகவத் பக்தர்களை தனக்கு பூஜ்யர்களாக கொண்டு அவர்களை பூஜிக்கிறார்களே அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள் இருக்காளே அவளுடைய கைங்கரியத்தை தான் இந்த ராஜாவான குலசேகர ஆழ்வார் எப்பொழுதும் தன் மனதாலே விரும்புகிறார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் அவன்தான் நம் மால் அப்படின்னு இந்த பாசுரத்திலே பார்த்தோம். அதையே இந்த ஆழ்வாரும் சொல்றார். மலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நெருந்துழாய் மாலையுற்றவரை பெருந்திருமார்வனை மலர்கண்ணனை மாலையுற்று எழுந்து ஆடிப்பாடி திரிந்து அரங்கனெம்மானுக்கே மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றது என் நெஞ்சமேன். இங்கேயும் இந்த பாகவதோத்தர்களுடையான ஒரு யசஸ் ஒரு புகழ் அவர்களுடைய மேன்மையானது பிரபாவமானது பறக்க சொல்லப்பட்டது. மாலையுற்று கடல் கிடந்தவன் வண்டுகிண்டு நருந்துழாய் மாலவுற்றவரை பெருந்திருமாறுவனை மலர்கண்ணனை எம்பெருமானுக்கு இவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கிறார். மாலையுற்று அவன் மேலே ஒரு மயக்கத்தை அடைந்து எழுந்து ஆடி பாடி திரிந்து அந்த ரங்கா ரங்கா ரங்கான்னு, இதில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணுறவா அந்த காலத்தில் பெரியவா ரொம்ப நோய்ச்சியிருக்கா, அதில் எழுந்தா ரங்கான்னு சொல்லிட்டு எழுந்துப்பாளாம், உக்காண்டா ஹே ரங்கான்னு உட்காருவாளாம், தும்மினாலும் ரங்கா, எதை பண்ணாலும் ரங்கா ரங்கா ரங்கான்னு அவாய் அந்த ரங்கனுடைய திருநாமத்தை சொல்லிகின்றே இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த ரங்கனையே தனக்கு மூச்சாக கொண்ட தொண்டர்கள் இருக்காளே, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சும்னு ஆழ்வார் அத்தி அற்புதமா இந்த பாசுரத்திலே சொல்லிருக்கிறதுனால அந்த நோம்பை நோற்றவர் அடியவர்களுக்கு அடிய அடிமை அவர்களுடைய திருவடி செங் குழம்பு இருக்கே அதுதான் அடியனுடைய சென்னிக்கு ஆபரணம்னு அந்த கிரீடம் அல்ல என்று உத்கோஷிப்பவர் இந்த குலசேகர ஆழ்வார் என்றதான ஆழ்வார். அதனாலே இந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்கிற பாசுரத்துக்கு ஒரு ஆழ்வாரை எழுப்புறதுங்கிறதான ஒரு பத்ததியிலே இந்த பாசுரமானது குலசேகரை ஆழ்வாரை எழுப்புவதாக அமைந்த பாசுரம்னு சொல்லி அடியே நின்றைய பாசுரத்தை தலை கட்டிக்கிறேன். சதமகமணி நீலாஷாருதல்லாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகமிகிதா விஸ்வக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.